ஸ்ரீ மகவான்மய சதாம்பரி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குரு வரிய பிரதாத்த சக்கரம் ஸ்ரீனம் இரண்டே வந்தே சதா வரத லக்ஷ்மண ஏசி கேந்திரம் பாரத்வாஜம் சதாரிம் பகுனான் பண்டிதேந்திரம் நாராயணஸ்காரமாத்ய கிரந்தான் வீரரத்தி ஹிடாரே நஷ்டபாரம் சுந்தே ராமாஞ்சமுனிமபரம் போனதுல பொருள்களை பற்றியதான ஒரு உபன்யாசத்தை அடியனுடைய மந்தமதிக்கு எட்டிய வரையிலே சில விஷயங்களை சொன்னேன். அதுல இப்போ கொண்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத அனுபவிப்போம். சர்வம் வஸ்து, அதாவது அனைத்து பொருட்களும் பிரமாணம் என்றும் பிரமேயம் என்றும் இரண்டு வகைகளாக இருக்கும். அந்த பிரமாணம் என்பது பிரத்யக்ஷம் என்றும் அனுமானம் என்றும் சப்தம் என்றும் இருக்கும். எதால் ஒரு வஸ்துவை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அது பிரமாணம். அந்த தெரிந்து கொள்ளுகிறதான வஸ்து பிரமேயம். இப்படி நாம் தெரிந்து கொள்ளும் வஸ்துவான பிரமேயம் திரவியம் என்றும் அதர்வியம் என்றும் இரண்டு வகையாக இருக்கும். இப்போ நாம தவறாக திரவியத்தை தான் பொருள்னு சொல்லணும். ஆனா நாம எல்லாத்துக்குமே பொருள்ங்கிறதுல சொல்றோமே என்ன காரணம்னா, அதான் முதல் இதுலயே சொன்னேன், எதையெல்லாம் நாம் பொருட்படுத்துகிறோமோ அது பொருள் இல்லையா. எது உண்மையிலேயே இருக்கின்றதோ அதெல்லாம் பொருள். அப்போ அந்த பொருள் என்பது அது குணமாகவும் இருக்கலாம், இல்ல அதுக்கு ஒரு நிலைத்த உருவம் உள்ளதாகவும் இருக்கலாம். அதனால இதுதான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எதையெல்லாம் நாம் பொருட்படுத்துகிறோமோ அதெல்லாம் பொருளே. அப்போ இந்த திரவியம் அதர்வியம்னு நாம் தெரிந்து கொள்ளுகின்றதான இந்த பிரமேயம் ரெண்டு வகையா இருக்கு. இந்த திரவியமானது ஜடம் என்றும் அஜடம் என்றும் இரண்டு வகையாக பிரிக்கிறது. திரவியமானது ஜடம் என்றும் அஜடம் என்றும், அதாவது ஒளிரும் பொருள் ஒளிரா பொருள், ஒபேக் சப்ஸ்டன்சஸ் நான் ஒபேக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கும். இந்த ஜடம் என்பது, அதாவது ஒபேக் சப்ஸ்டன்ஸ் இருக்கே, அது பிரகிருதி என்றும் காலம் என்றும் இரண்டாக பிரியும். இந்த பிரகிருதி தன்னிலிருந்து 23 தத்துவங்களை பிறப்பிக்கும். அப்போ அந்த பிரகிருதியின் சேர்த்து 24 தத்துவங்கள். இந்த பிரகிருதியிலேந்து மகத்து தோன்றி, மகத்தில் இந்த அகங்காரம் தோன்றி, இந்த அகங்காரம் தன்னையே மூன்றாக பகிர்ந்து கொண்டு சத்துவம் ரஜஸ் தமசாக இந்த சாத்வீக அகங்காரத்திலிருந்து ராஜச அகங்காரத்தினுடைய துணையுடன் இந்திரியங்கள் 11, தாமச அகங்காரத்திலிருந்து ராஜச அகங்காரத்தின் துணையுடன் பஞ்ச தன்மாத்திரங்களும் பஞ்சபூதங்களும் உண்டாகின்றன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஜடத்திலிருந்து இருந்தான மற்றொரு பிரிவான காலம் எது கடந்த அப்படிங்கிறதான மூன்று காலங்களை கொண்டது அப்படின்னு அது வரைக்கும் பார்த்தோம். இந்த திரவியமானது ஜடம் என்றும் அஜடம் என்றும் பிரியும்னு சொன்னோமோ, அதுல ஜடத்திலிருந்து பேரெல்லாம் பார்த்தோம். இந்த அஜட வகுப்பானது பராக் என்றும் பிரத்யக் என்றும் இரண்டு விதமாக இருக்கும். அஜடம் என்பது ஒரு ஒளிரும் பொருள், அந்த ஒளிரும் பொருட்களானவை பராக் என்றும் பிரத்யக் என்றும். இத பராக்னா பிரத்யாருடைய உபயோகத்துக்கு இருக்கிறது பராக், தன்னைத்தானே அறிவது பிரத்யக். இந்த பராக் சுத்த சத்துவம் என்றும் தர்மபூத ஞானம் என்றும் இருவகையாயிருக்கும். இந்த பிரத்யக் என்பது ஜீவாத்மாவென்றும் பரமாத்மாவென்றும் இருவகைகளாக இருக்கும். இப்போ ஒளிர்வதினாலேயே அது சைத்தன்யம் உள்ள சேதன வஸ்துவாக ஆக முடியாது. டியூப்லைட்டே எரியறது ஒளிர்றது, அதுக்கு வந்து அறிவு இருக்கா, அது சேதன ஆயிட முடியுமா என்ன? அந்த மாதிரி ஒளிரும் பொருட்கள் அனைத்தும் சேதனம்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த பராக் என்பது பிறருடைய உபயோகத்துக்காக இருப்பது, அது சுயம் பிரயோஜனத்துக்கு இல்லை, அதனால அதுவும் அச்சேதனமே. அப்போ முன்ன இடத்திலே சொல்லப்பட்டதான பிரகிருதி காலம் இந்த ரெண்டோட இந்த பராக்கிலே சொல்லப்படுவதான சுத்த சத்துவம் தரோபூத ஞானம் ரெண்டையும் சேர்த்துண்டு இப்போ இது அச்சேதன திரவியங்கள் சதுர்விதமாய் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மூல பிரகிருதி என்றும் காலம் என்றும் சுத்த சத்துவம் என்றும் தர்மபூத ஞானம் என்றும் சதுர்விதமாக இருக்கும். இந்த சதுர்விதமா இருக்கிறதான அச்சேதன திரவியங்கள் இந்த சுத்த சத்துவம்னா என்ன, தர்மபூத ஞானம்னா என்ன அப்படிங்கறத சுருக்கமா பார்ப்போம். சுத்த சத்துவம் என்பது இந்த பிரகிருதி மண்டலத்திலே காண கிடைக்காததான இல்லாததான ஒரு திரவியம், அது ஸ்ரீவைகுண்டத்திலே மட்டும் கிடைக்கும். இந்த சுத்த சத்துவத்திலே பூமியிலே இருக்கிற திரிகுணம் மாதிரி, அதாவது சத்துவம் ரஜஸ்தமசு இருக்காது, இதுல பூர்த்தி பூர்த்தி அது சத்துவகுணம் மட்டுமே இருக்கும், அதனால அத சுத்த சத்துவம்னு சொல்லுவோம். அத சுத்த சத்துவம்னு சொல்றோம். இப்படி இந்த சுத்த சத்துவம்ங்கிறத மேலும் நாம விரிவா தெரிஞ்சுக்கணும்னா, அது ஏன் பூலோகத்தில் இல்லை, அது அப்ராகிருதமான அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே மட்டும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தர்மபூத ஞானம் என்பது அது ஒளிரக்கூடியது, அது சுயம் பிரகாசமானது. அந்த தர்மபூத ஞானம் அந்தந்த ஆத்மாக்களுக்கு மட்டுமே அது பிரதிபாத்தியமா இருக்கனால அத தனியா ஒரு அச்சேதனமா சொல்லல, அது ஆத்மாவுடைய சேத்துக்கும். அதனாலதான் பாஷ்யக்கார கூட திரிவித சேத்தனா சேத்தன சுரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதம்னு சொல்றார். அப்போ திரிவித சேத்தனம் திரிவித அச்சேதனம்னு சொல்லும் போது இந்த அச்சேதனம் இருக்கு, அதுல இந்த தர்மபூத ஞானம் வராது. இந்த தர்மபூத ஞானம் அந்தந்த ஜீவாத்மாக்களுக்கு மட்டுமே அது பொழிவதால அந்த ஜீவாத்மாவுடைய அது சிவத்துப்ப அதை தனியா ஒரு பொருளா கன்சிடர் பண்ணல. அதனால அந்த திரிவித சேதனம் தான், திரிவித அச்சேதனம் தான். அதனால அந்த தர்மபூத ஞானத்தை ஆத்மாவோட சேர்த்ததுனால இப்போ நேற்றிய விஷயத்துல இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மனசு இந்த மூணும் சாத்வீக அகங்காரத்திலிருந்து ராஜஸ அகங்காரத்தினுடைய துணையினாலே தோன்றியவைன்னு சொல்றோம். அதே மாதிரி சாத்வி தாமச அகங்காரத்திலிருந்து ராஜச அகங்காரத்தின் துணையுடன் இந்த பஞ்ச தன்மாத்திரங்களும் அவற்றிலிருந்து உண்டானதான பஞ்சபூதங்களும். இப்போ இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னால, அதாவது மகாபிரளய காலம், அதுல ஆலலையில பகவான் படுத்திருக்கார். அப்போ அந்த முன்னால பிரளய காலம் வந்தபோது எல்லா சமஸ்த சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரபஞ்சத்தையும் கபலீகரம் பண்ணாரத்தன் வைத்துக் கூடதானே இருக்கு. இப்போ ஐயோ இப்படியே இதுகளுக்கு வைத்துள்ளே இருந்ததுன்னா இது நம்முடைய வழி இல்லையே. அதனால பரம கிருபாலுவா பகவான் இதை வெளியில பண்ணணும்னு அத வெளியில விட்டு சத்த கர்மானுகுணமா அவைகளெல்லாம் ஏதோ ஒரு இத கர்மாவை பண்ணி நிவர்த்தி கர்மாவை நிவர்த்தி கர்மாவை பண்ணி அத இந்த பஞ்சபூதங்கள் ஒரு ஒரு பஞ்சதன்மாத்திரம் முழுசா அந்த பஞ்சபூதமாயி அந்த பஞ்சபூதத்தினுடைய ஒரு பகுதி இன்னொரு தன்மாத்திரம் மாறுது பார்த்தோம். அப்படி இந்த தாமச அகங்காரமானது அதுல ஒரு பகுதி சப்தன்மாத்திரமாக மாறி அந்த சப்தன்மாத்திரம் முழுக்க ஆகாசமா மாறிது. அந்த ஆகாசத்தினுடைய ஒரு பாகம் வருஷதன் மாத்திரமாக மாறி அது பூர்த்தியா வாயுவா மாறிது. அந்த வாயுனுடைய ஏகதேசம் ரூபதன் மாத்திரமாக ஆகி அந்த ரூபதன் மாத்திரம் முழுவதும் அக்னியா மாறிது. அந்த அக்னியிலிருந்து ஒரு பாக ரசதன் மாத்திரமாகி அந்த ரசதன் மாத்திரம் பூர்த்தியா ஜலமாக மாறி அந்த ஜலத்தினுடைய ஒரு பாகம் அது கந்ததன் மாத்திரமாக மாறி அந்த கந்ததன் மாத்திரம் முழுவதும் பிருத்திவியாக மாறிது அப்படிங்கறத வரைக்கும் நேற்று பார்த்தோம். இப்போ இந்த சிருஷ்டிக்கு அதாவது அந்த பயிர் பட்சிகள் வர்றதுக்கோ இல்ல மனிதர்களுக்கோ தேவர்களுக்கோ பிராணிகளுக்கோ இல்ல ஸ்தாவரங்களுக்கோ அதுக்கு சரீரம் வேணுமே, அதுக்கெல்லாம் இந்த பஞ்ச பூதங்கள் தான் பஞ்சபௌதிக சரீரம்னு சொல்லுவான். அந்த பஞ்சபூதங்கள் தான் அதுக்கு சரீரமாக இருக்கு. மேலும் இந்த 24 தத்துவங்களும் தான் அச்சேதத்துவம் சொன்னமே மூல பிரகிருத்தியிலேருந்து பிருத்திவி வரைக்கும் இதுதான் சரீரமா இருக்கு. அதனாலதான் சுவாமி தேசிய ரகசிய கிரந்தங்கள்ல இவ்விருபத்தி நான்கு அச்சேதன தத்துவங்களும் கேத்திரிங்கருக்கு காய கரணாதி ரூபேன பரிணமித்து பகவத் திரோதானாதிகளை பண்ணோம் அப்படின்னு சேரிக்கிறார். இந்த பஞ்ச தன்மாத்திரங்களிலிருந்து தோன்றியதான பஞ்சபூதங்கள் அது இந்த லோகத்துக்கு என்னென்ன நன்மைகள் செய்யறது அப்படின்னு நம்ம குருவாச்சாரியர்கள் அதை ரொம்ப அழகா சொல்லிட்டார். இதுல பகவான் முதல்ல உலகங்களை படைச்சான், பஞ்சபூதங்கள் வரைக்கும் படைச்சான். அதாவது இந்த பஞ்ச தன்மாத்திரங்கள் அதிலிருந்து பஞ்சபூதங்கள் வர வரைக்கும், அப்புறம் அதற்கு மேலே இந்த உலகங்களிலே இந்த பிராணி வர்க்கம் வரணுமே அதுக்காக அதுக்கு சரீரம் வேணுமோனோ, அதனால என்ன பண்ணா இந்த ஐந்து பூதங்களையும் ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவிங்கிறதான இந்த ஐந்து பஞ்சபூதங்களையும் ஒரு கலக்கு கலக்கினோம். அது எப்படின்னா பஞ்சீகரணம்னு அதை சொல்லுவா. அதாவது ஆகாசத்துல ஒரு ஒரு பூதத்தையும் ரெண்டா பிரிச்சா, அந்தந்த பூதத்தை ரெண்டா பிரிச்சு அதுல அரை பகுதி அந்தந்த பூதத்தோடைய வச்சு வேண்டாம். ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி இந்த அஞ்சுலையும் பாதி பாதி, அதுக்கு கீழே இருக்கிற பாதிய அத நாலா பகுத்து ரெண்டு, அதாவது 1/8 அரைக்கால் வரும். அந்த அரைக்கால மற்ற பகுதியோட சேர்த்தான். இப்ப ஆகாசத்தினுடைய அரைக்கால வாயு அக்னி ஜலம் பிருத்திவியோடையும், வாயுவினுடைய அரைக்கால ஆகாசம் அக்னி ஜலம் பிருத்திவின்னும், அக்னியினுடைய அரைக்கால ஆகாசம் வாயு ஜலம் பிருத்திவின்னும், ஜலத்தினுடைய அரைக்கால் ஒரு நாலு அரைக்கால் பாகம் இருக்கு இல்லையா, அத ஆகாசம் வாயு அக்னி பிருத்திவின்னும், பிருத்திவினுடைய அரைக்கால் பாகத்தை ஆகாசம் வாயு அக்னி ஜலம்னு இப்படி சேர்த்து இப்ப எல்லாம் ஒண்ணாயிட்டு அதுல இதுக்கு பஞ்சீகரணம் பேரு. இது எதுக்காக பண்றான்? பஞ்ச பூதங்கள் நிலையுடையவை. இந்த பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட வஸ்து இருக்கு, அது நிலையற்றது. அது நிலையற்றதா இருந்தாலும் அதுதான் பொருட்களை தோற்றுவிக்க வழிவகைகள் செய்கிறது. அதனால இது ரொம்ப முக்கியம். இப்போ இத ஒரு சிம்பிளான உதாரணம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாதம் வடிக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த உபாதான காரணமான அரிசி, அது அந்த காரணமான அரிசி காரிய பொருளான சாதமாக ஆகுது. அந்த அரிசியிலேந்து சாதம் வரும்போது இப்போ நமக்கு பஞ்சீகரணம் என்னங்கிறது இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு அரிசியிலேந்து சாதம் வரத்துக்கு இந்த பஞ்சபூதங்களான ஆகாசம் வாயு அக்னி ஜலம் இந்த பிருத்திவி அந்த அஞ்சும் தேவைப்படுறதுங்கிறத ஸ்பஷ்டமாகவே நம்ம தெளிவா நமக்கு புரிய வச்சிருக்கார். பார்த்திவத்தாலான பாத்திரங்கள் அது பிருத்திவி சம்பந்தம் தானே இல்லையா. இந்த அரிசியும் எங்க பிருத்திவியில தானே விளையிறது. அதனால காரண பொருளான அரிசியும் பாத்திரமானது. அந்த அதற்கு வடிக்கிறதுக்கு இருக்கிற மெட்டல் பாத்திரம் இருக்கு பாருங்க, அந்த பாத்திரமோ இல்ல மண்பானையில பண்ணா கூட அது மண்ணிலேருந்து தானே பிருத்திவிலேருந்து தானே வருது. அதனால மண்பானையோ இல்ல மெட்டல் வெசல்ஸோ எதுல இது பண்ணாலும் அதுக்கு பார்த்திவ சம்பந்தம் உண்டு. அத அடுப்புல வைக்கிறோம், வச்சு என்ன பண்றோம், அக்னிய மூட்டுறோம். இப்போ பார்த்திவத்தினுடைய பொருள் இருக்கு, அதுல வெறும் அரிசியை போட்டு அப்படியே இது பண்ணா படபடன்னு பூரிஞ்சு போகும். அதனால ஜலத்தை சேர்த்து, அந்த அரிசியோட ஜலத்தை சேர்த்து அதை சூடு பண்றோம். அப்போ ஜலமும் இருக்கு, அக்னியும் இருக்கு, பிருத்திவியும் இருக்கு. அந்த அக்னி எரியணும்னா அந்த ஆக்சிஜன் வாயு வேணும், அதனால அந்த வாயுவும் இருக்கு. சரி, சாதம் ஆறது. இதுல ஆகாசம்னு சொன்னாலே பஞ்சபூதம் சொல்லலான்னா, ஆகாசம் எங்கே வந்ததுன்னா, இப்போ ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்து நாம சாதம் பண்ணோம்னா அது ரெண்டரை மூணு ஆழாக்கு அரிசி அது சாதமா ஆகணும். அப்படி ஆலைன்னா என்ன சொல்லுவோம், அந்த அரிசி காணலன்னு சொல்லிட்டு அந்த அரிசி கடைக்காரன்ட்டே உன் அரிசியே வாண்டாட்டப்பா ஒன்று சாதமே காண மாட்டேன்றதுன்னு திருப்பி விட்டுவோமா இல்லையா? அதனால இந்த பஞ்சீகரணம் அப்படிங்கறதுல ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி எல்லாத்தையும் ஒரு கலக்கலகி விட்டாம் பகவான். அதான் ரொம்ப இதா சுவாமி முதல் கலப்பட மன்னன் யாருன்னா பகவான்ற. அந்த மாதிரி இந்த பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட வஸ்துக்கள் இருக்கே, அது அதுக்கு ஒரு நிலைத்த தன்மை இருக்காது. இட் இஸ் வெரி மச் அன்ஸ்டேபிள். ஏன் அந்த மாதிரி அதுக்கு எபிலிட்டி இல்லாம இருக்குன்னா, இந்த பாஞ்சபூதிகமான குணங்களாக. இப்போ ஒரு அரிசிய ஒரு டப்பாலேயோ மூட்டையிலேயோ வச்சிருந்தோம்னா அது ஆறு மாசம் கூட இருக்கும். அதே சாதம் பண்ணா அது சாதம் தான் இருக்கு. சாத்தால பண்ணா சாயங்காலமே கோட காலத்துல கொச கொசம் போகும். அப்போ அது நிலைக்க தன்மை இருக்கிறது இல்லை. ஆனா அரிசி அப்படியே சாப்பிட முடியுமா? உபயோகம் பண்ண முடியாது. ஆனா அதிலிருந்து உண்டான காரிய பொருளான சாதத்தை நாம சாப்பிட முடியும். இந்த சாதம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது குழம்பிஞ்சா, சாப்பிஞ்சா, மோறிஞ்சா, இல்ல புளியோர எள்ளோர எத்தனை பண்றோம். அதுல சித்திராண்டங்கள், எலுமிச்சங்காய் சாதம், தேங்காய் சாதம், இப்படி எத்தனையோ பண்றோமே. அந்த மாதிரி அது பல பொருட்கள் தோன்றுவதற்கு வழி வகுக்கிறது. அரிசி எவ்வளவு வந்துருச்சு பாருங்க. அதனால அரிசி சாதமாக, அரிசி என்ற காரணப்பொருள் சாதம் என்ற காரிய பொருளா ஆகும்போது, அதற்கு இந்த பிருத்திவி ஜலம் அக்னி வாயு ஆகாசம் பிரதான இந்த பஞ்சபூதங்களும், இந்த ஆகாசங்கிறது அங்க எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பாத்திரத்துல அரிசி போடும்போது எவ்வளவு இருக்கு? ஒரு அழகு அரிசி போடும்போது ஒரு 1 inch அந்த பாத்திரத்துல டெப்த் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்ப அது என்னாச்சு, அந்த ஹைட் சாதம் ஆகும்போது அது 3.5 inch வந்துடுறதும். அப்போ இந்த 1 inch 3 inch வரைக்கும் அந்த ஆகாசத்தினுடைய பகுதியை தானே அந்த சாதம் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. அதனாலே அங்கே ஆகாசம் இருக்கிறதாக கொள்ள வேணும் அப்படிங்கிறது நம்ம பெரியவாளுடைய. இப்படி இந்த பஞ்சீகரணம் ஆனதுனாலேதான் நமக்கு லோகத்துல பல பொருள்கள் தோன்றுவதற்கு உபயோகமா இருக்குது. அது இல்லைன்னு வச்சுருங்கோ, நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல பொருட்கள், பயிர் பச்சைகள், இந்த அரிசியே கூட இருந்திருக்காது, நெல்லே விளையாது, கோதுமை விளையாது. அதனால பகவான் என்ன பண்ணா, பஞ்சீகரணத்தை பண்ணி அத அந்த பிரம்மாட்ட ஒப்படைச்சு, சரி இந்த மணி சத்த கர்மானுகுணமா ஜீவாத்மாக்களுக்கு அந்தந்த சரீரத்தை உண்டாக்கி அதுல வச்சு லோகத்துல வாழவே இருக்கான். அதே மாதிரி பிரம்மாவும் சிருஷ்டிய பண்ண ஆரம்பிச்சான். அதனால பிரம்மாவுடைய சிருஷ்டிக்கு முன்னாலேயே இந்த எம்பெருமான் என்ன பண்ணான், இந்த பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்ச பூசான பஞ்சபூசங்கள் அதை அஞ்சியும் ஒன்னா சேர்த்து அதை பஞ்சீகரணமாக்கி அதிலிருந்து மற்ற பொருள்கள் தோன்றும்படியாக பண்றான், பண்ணும்படியாக இருக்கு. அதனால இப்போ இதுக்கு மேல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகம் தோன்றுவதற்கு, அதாவது இந்த உலகத்தை பிரம்மா அதுக்கு மேல மனித வர்க்கங்களை படைச்சானே, படைக்கிற வரைக்கும் பகவான் இந்த பஞ்ச பூதங்களெல்லாம் அதை பஞ்சீகரணமாக்கி அதை கொடுத்துப்பான். அதனால அதெல்லாம் வந்தது. இப்ப அதனாலதான் நமக்கு சரீரம் வந்தது, கர்மேந்திரியங்கள் வந்தது, ஞானேந்திரியங்கள் வந்தது, இதெல்லாம் இந்த பஞ்சீகரணாதி இதனாலதான் வந்தது. அதுக்கப்புறம் இந்த திரவியமானது அஜடத்துல பராக்கணும் பிரத்யக்கணும் இருக்கும்னு பார்த்தோம். இந்த பராக் என்பது சுத்த சத்துவம் என்றும் தர்மபூத ஞானம்னு வரும்னு பார்த்தோம். இதுல இந்த ஞானம் என்பது என்ன, அது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம். இப்போ ஞானம், ஞானம், ஞானம்னா நமக்கே தெரியும் அறிவுன்னு. அப்போ அது ஒரு சேதன வஸ்துக்கு தானே, ஒரு ஆத்மாக்கு தானே அறிவு இருக்கும். ஆனா அச்சேதனம் சொல்றது தர்மபூத ஞானம்னு ஞானம் சொல்றேடே, அதனால அது என்ன அப்படின்னு கேட்டா அதன் என்ன புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம சம்பிரதாயத்துல ஞானம் இரண்டு வகை. அதாவது ஒண்ணு அந்த ஆத்மாலே இருக்கிறதான அகமர்த்த ஞானம், அப்புறம் அது வெளியிலேந்து வரதான ஞானம், அது அச்சேதனம். இப்போ ஞானம் நம்ம சம்பிரதாயத்தில சொரூபத்திலேயும் வரும், குணத்திலேயும் வரும். அந்த சொரூபத்தில வர ஞானம் என்பது வேறு, குணத்திலே வருவதான ஞானம் என்பது வேறு. இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்றோமோனோ உபனிஷத்துல. அப்போ சத்தியம் ஞானம் அனந்தம், அந்த ஞானம் ரெண்டாக வரதா, அது சுரூபம் தானே. ஞான பல ஐஸ்வரி வீர சக்திய ஜகாசியமாதவாத்யவன் சொல்லு போறனே. அப்போ அதுலேயும் வரதே, அது முதல்ல வரதே ஞானம். அப்போ ஞானம் என்பது ஒரு சொரூபத்திற்கு உட்பட்ட விஷயமா இல்ல ஒரு குணத்துக்கு உட்பட்ட விஷயமா அப்படிங்கறதான சம்சயம் எப்போதும் இருக்கு. இத தெளிவா புரிஞ்சுகின்றா இந்த சந்தேகமே இருக்காது. அதாவது ஞானம் என்பது என்ன, அந்த ஞானம்ங்கிறதுனால நாம எதை இது பண்ணிக்கிறோம்னு. இப்போ தர்மபூத ஞானம்னா என்ன, இந்த தர்மபூத ஞானம் அது ஒரு அச்சேதன திரவியமா இருக்கும், அது சுயம் பிரகாசமா இருக்கும், அது ஆத்மாவுக்கு பிற விஷயங்களை அறிந்து கொள்ளும்படி பண்ணும், அது விபுவா இருக்கும் அப்படின்னு இந்த நாலு பொதுவான விஷயங்களை சொன்னார். அதுக்கு மேலே நாதமுனிகள் இந்த தர்மபூத ஞானத்தை பத்தி விளக்கும் போது இதுக்கு அளவற்றதான வேகம் இருக்கும் அப்படின்னார். அதாவது ரொம்ப நுண்ணியதா இருக்கும், ரொம்ப மைனியூட்டா இதா இருக்கும் அப்படின்னு சொன்னார். சூக்ஷ்மமா இருக்கும் அப்படின்னார். அதுக்கு மேல இது ரொம்ப லகுவா இருக்கும், ரொம்ப லேசா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னார். அது தான் எந்தெந்த இருக்கோ அந்தந்த அந்த காலத்துல அது எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும், பிரகாசம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு ஒரு 104 லட்சணத்தை சொன்னார். அதுக்கு மேல ஆள வந்தார் விஷய பிரகாசோ புத்தின்னார். அது பிரத்யக்ஷத்தினாலே அறியப்பட்ட வஸ்துவாக அது இருக்கிறதுனால அது அனுபவ தூரமா, அதாவது ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால ஸ்மிருதி நிமித்தமா உள்ள அந்த பிரகாசம்னு அதுக்கு ஒரு தனியான டெஃபினேஷனை சொன்னார். அதுக்கப்புறம் நம் சுவாமி தேசிகன் அது கர்மா கர்மத்தை உடையதாக பிரகாசிக்கிறது என்றும் கர்த்தாவோடு கூடியதாக பிரகாசிக்கிறது என்றும் இன்னும் வேறு 2 லட்சணத்தை சொன்னார். இப்போ இது அத்தனையிலேந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன, இந்த தர்மபூத ஞானம்ங்கிறது தர்மியான ஆத்மாவுக்கு வஸ்துக்களை பற்றியதான ஞானத்தை கொடுக்கிறது, அது ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறது. அதனால இத அந்த சேதன தத்துவத்துடன் சேர்த்து ஸ்வயம் பிரகாசமாக இருந்து கொண்டு ஞானத்தை கொடுத்த போதிலும் அதற்கு ஞாத்ருத்வமாகிற அறியும் தன்மை இல்லாததினாலே அத அச்சேதன தத்துவத்துடன் சேர்த்து நம் பூர்வர்கள் இன்றளவும் விவகரிக்கிறார்கள். அதனால் இது அறிவுள்ள அதாவது சேதன வஸ்துவா அல்லது அறிவற்ற அதாவது அச்சேதன வஸ்துவாங்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது. ஆனா அச்சேதனமாவது அறிவில்லாத வஸ்து இது திரிகுணம் என்றும் காலம் என்றும் சுத்த சத்துவம் என்றும் தரோபூத ஞானம் என்றும் சதுர்விதமாய் இருக்கும்னு நம் ஆச்சாரிய சார்வமர் சுவாமி தூக்குள் நிதமாந்த மகாதேசியம் சொல்றதுனால இந்த தர்மபூத ஞானமானது நிச்சயம் ஒரு அச்சேதன திரவியம்தான் என்று நாம் தெள்ள தெளிவாக அறிய முடிகிறது. சரி, இந்த தர்மபூத ஞானத்தினுடைய லட்சணம் தான் என்ன, அதை எத்தனையோ முறையில சொல்றே நான் புரிஞ்சுக்க முடியாது சொல்லும் கூட அப்படின்னு கேட்டாருன்னா, தர்மபூத ஞானமாவது பராபர ஆத்மாக்களுக்கு ஸ்வாத்மாவை ஸ்வய வித்திரிக்த வஸ்துக்களையும் பிரகாசிக்கப்பட்டதான ஞானம். இந்த ஞானத்தினாலே ஆத்மாக்களுக்கு ஞாத்ருத்துவ கர்த்தத்துவ போக்திருவங்கள் உண்டாகின்றன அப்படின்னு சொல்றார். சரி, இந்த தர்மபூத ஞானத்தினாலே மட்டுமே நாம் உலகில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் அறிகிறோம். இப்போ ஆத்மாக்கு தான் ஞானம் இருக்கு, அப்போ ஆத்மா எல்லா பொருள்களையும் அறிய முடியுமே, அது எதுக்கு இன்னொரு அச்சேதன திரவியமான இந்த தர்மபூத ஞானத்தினாலே தான் அது வரும்னு சொல்றேன்னு சரியா தெரியலையே. அதாவது ஞானம் 2 வகை, ஒன்று தன்னைத்தான் அறிவது, இன்னொன்னு பிறவற்றை எறிவது, அகமர்த்த ஞானம்னு சொல்லுவார். இந்த ஆத்மா இருக்க ஜீவாத்மா, அது அந்தந்த ஆத்மாவுக்கு அதை அவனுக்கு காட்டி கொடுக்கும், அது எப்போதும் தான் இருப்பதை அவனுக்கு உணர்த்தும். அதனாலதான் ராத்திரில விளக்கு போயிடுறது, ஏதாவது எலக்ட்ரிசிட்டி ஏதோ கரண்ட் கட் ஆயிடுறது, அப்போ என்னன்னு வெஜிடபிள் என்ன இருக்கு, எங்க சோஃபா இருக்கு, எங்க சேர் இருக்குன்னு தெரியல, நம்ம வெளியில வரணும். அப்ப என்ன பண்றோம், ஏதோ ஒரு விளக்கையோ இல்ல ஒரு டார்ச்சையோ எடுத்து அதை அடிச்சு பார்த்து எங்க எந்த வஸ்து இருக்குன்னு அது மேல மோதாது வெளியில வருமே. யாராவது அதை இருட்டா இருக்கு நான் இருக்கேனா இல்லையான்னு சந்தேகப்பட்டு தம் மேல டார்ச் அடிச்சு பாத்துக்கிறானோ இல்லையே, அவன் எப்போதும் மனத்தளவிலே அவன் இருப்பதை சதா சர்வகாலம் உணர்கிறான். அதனால அந்த அகமர்த்த ஞானம் அவன்கிட்ட எப்போதுமே இருக்கு. அதனால அதுல அவனுக்கு சந்தேகமே வர்றதில்லை. ஆனா இந்த பிற பொருள்களை அந்த ஆத்மா அறிவதற்கு வேறு பல விஷயங்களுடைய அவசியம் துணை ஏற்படுறது. இது எப்படின்னா, இப்ப இந்த ஜீவாத்மா அதுக்கு அறிவு இருக்கு, அகமர்த்த ஞானம் இருக்கு. அது இன்னொரு வஸ்துவை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நிறைய இடைப்பட்ட நிலைகள் இப்படி பார்க்கலாம். அதாவது ஒரு வஸ்துவை நாம எதால பாக்குறோம், கண்ணால பாக்குறோம் இல்லையா. முதல்ல அந்த வஸ்து இருக்கணும் பாக்குறதுக்கு, அப்புறம் அந்த வஸ்துவை பாக்குறதுக்கு நம்ம கண்ணு இருக்கணும். இப்ப நமக்கு நன்னா கண்ணும் இருக்கு அந்த வஸ்துவும் இருக்கு, ஆனா இருட்டா இருந்தா பார்க்க முடியுறதோ இல்ல. அப்போ அந்த வஸ்துவை நம் கண் கொண்டு பார்ப்பதற்கு ஒரு சம்யோகம் போகணும், ஒரு தொடர்பு போகணும், அது வெளிச்சம். அதுக்கப்புறம் நம்ம கண்ணு தீட்சண்யமா தெரியணும், அப்பதான் அதை பார்க்க முடியும். அந்த தீட்சண்யமா தெரியற அந்த கண் கொண்டு அதை பார்க்க முடியும். அந்த கண்ணின பார்வை இல்லைனாலோ இல்ல அதனுடைய கண்ணை மூடினுட்டாலோ நமக்கு அந்த பொருள் தெரியறதோ தெரியாது. அப்போ அதுக்கு என்ன வேணும், அந்த சம்யோகம், அந்த பொருள் ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பு தடையற்றதாக இருக்கணும் இல்லையா. இப்ப ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு முன்னால இன்னொரு ஒரு ஸ்கிரீன் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு ஏதாவது. அப்ப அந்த பொருள் தெரியுமோ தெரியாது. அப்போ இந்த அதை மறைச்சிடுச்சு இல்லையா, அதனால அதுக்கு தடை இல்லாமல் இருக்க வேணும். இப்படி இருந்தா அந்த பொருளை நம்ம ஆத்மா கிரகிக்கும். அகமர்த்தமான ஞானத்தோடு இந்த தர்மபூத ஞானம் சேரும் போதுதான் ஜீவாத்மாவானது பிற பொருட்களை அறிகிறது. இத ரொம்ப நன்னா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆத்மாக்கு ஞானம் இருக்கு, அது அகமர்த்தமான ஞானம். அது இப்போ இந்த ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா பிற பொருட்களை தர்மபூத ஞான துவாரா தர்மபூத ஞான துவாரா அது அடைகிறது அப்படின்னு சொன்னா, அப்போ விஷய பிரகாசோ புத்திஹின்னு சாஸ்திர வசனம் ஆளவந்தார் எடுக்கிறாரு. அப்போ இந்த தர்மபூத ஞானம் எப்பவுமே பிரத்யக்ஷத்தினாலே அறியப்பட்ட வஸ்துவாக இருக்கு. அது ரொம்ப பக்கத்திலே இருக்கு. அது நம் நினைவில் கொள்ள தகுந்ததாக இருக்கு. அது இந்த தர்மபூத ஞானம் சர்வ காலங்களிலும் சர்வ தேசங்களிலும் பிரகாசமாயிருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்ற அளவந்தார். அதனால இந்த தர்மபூத ஞானம் பிரத்யக்ஷத்தினாலே அறியப்பட்ட அச்சேதன வஸ்துவா இருக்கு அப்படின்னா, அது எல்லா காலங்களிலும் இருக்கு, எல்லா இடத்திலையும் இருக்கு, பிரகாசமா இருக்கு. அப்போ இது இந்த ஆத்மாவுக்கு பிற பொருள்களை காண்பித்து கொடுக்கிறது. அது ஏன் அச்சேதனம் அச்சேதனம்னு சொல்றோம்னா, இப்ப நம்ம ஆத்திலேயே ஒரு டியூப்லைட் தெரியும் உதாரணம், அந்த டியூப்லைட் தான் எரியதுனால இப்ப அந்த டியூப்லைட் எரியது நம்ம கண்ணால பாக்குறோமா, அது தன்னை காட்டி கொடுக்கறது. அந்த டியூப்லைட் எரியற வெளிச்சத்தினாலே நமக்கு எங்க சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, என்ன வஸ்துக்கள் அந்த ரூம்ல இருக்குன்னு நமக்கு தெரியறதே. அப்போ இந்த எரிகிறதான டியூப்லைட் தன்னையும் காட்டி கொடுத்து பிற பொருள்களையும் காட்டி கொடுக்கிறது. ஆனா அந்த டியூப்லைட்டுக்கு தான் எரிகிறோம், தான் ஒளிர்கிறோம் என்றோ அல்லது தன் ஒளிவினாலே தான் பிற பொருள்களை காட்டி கொடுக்கிறோம் என்பதான ஞானமோ உண்டா? அந்த டியூப்லைட்டுக்கு ஞானம் இருக்கா? இல்ல. எதுக்கு ஞானம் இல்லையோ அது அச்சேதனம் தானே. அதனால இந்த டியூப்லைட்டுக்கு தான் எரிகிறோம் என்ற ஞானமோ தான் பிற பொருளை காட்டி கொடுக்கிறோம் என்பதான ஞானமோ இல்லாததனால இது அச்சேதன திரவியம். இப்போ நன்னா புரியுறதா? அப்போ இந்த சேதனம் அச்சேதனம், அதாவது ஒளிர்வதனாலேயே பிரகாசிப்பதனாலேயே அது ஞானத்துக்கு சம்பந்தம் இருக்கே தவிர அது ஞானவானாக ஆக முடியாது, ஆத்மா ஆக முடியாது. அதனால அது அச்சேதனமே. அதனால இந்த அகமர்த்த ஞானத்தை தன்னைத்தானே அறியும் ஆத்ம அறிவை காட்டிலும் பிற பொருள்களை காட்டி கொடுக்கக்கூடியதான தர்மபூத ஞானத்தினுடைய அறிவு வேறுபட்டது. அதனாலதான் இந்த ஞானம் வேற, அந்த ஞானம் வேற. அதனாலதான் ரெண்டா வச்ச அந்த ஞானத்தை. இதுக்கு மேல இருக்கிறது என்னைக்காவது மாதிரி நமக்கு அவகாசம் கிடைக்கும் போது மேற்கொண்டு இதான் சொல்லு அடியைக்கு தலை கட்டி கல்யாரிய சம்ஹாய கல்யாண குணசாரி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.